மொரட்டு மீச காரணையா எங்கையா முனீஸ்வரா கந்தனுக்கு தந்தையான எங்கையா பரமேஸ்வரா பினாங்கிலே குடியிருக்கோ வீரமான மதுர வீரா ஐயா அழகாக அமைந்திருக்கோ ஜலான்பாரு முன்னீஸ்வரா ஐயா ஐய நாரே எங்கையா நீ ஜலான் வரு முன்னீஸ்வரா ஐயா ஐய நாரே எங்கையா நீ ஜலான் வரு முன்னீஸ்வரா பினாங்கிலே குடியிருக்கும் எங்கையா நீ ஜலான் வரு முன்னீஸ்வரா பினாங்கிலே குடியிருக்கும் எங்கையா நீ ஜலான் வரு முன்னீஸ்வரா அழகாக அமைந்திருக்கும் எங்கையா நீ ஜலான் வரு முன்னீஸ்வரா அழகாக அமைந்திருக்கும் எங்கையா நீ ஜலான் வரு முன்னீஸ்வரா ஏழைகளை காத்திடுவாய் எங்கையா நீ ஜலான் வரு முன்னீஸ்வரா ஏழைகளை காத்திடுவாய் எங்கையா நீ ஜலான் வரு முன்னீஸ்வரா அழகு மீச தாடிக்காரா எங்கையா நீ ஜலான் வரு முன்னீஸ்வரா அழகு மீச தாடிக்காரா எங்கையா நீ ஜலான் வரு முன்னீஸ்வரா வீராதி வீரனையா எங்கையா நீ ஜலான் வரு முன்னீஸ்வரா வீராதி வீரனையா எங்கையா நீ ஜலான் வரு முன்னீஸ்வரா சொல்லுங்க ஐயா ஐய நாரே எங்கையா நீ ஜலான் வரு முன்னீஸ்வரா ஐயா ஐய நாரே எங்கையா நீ ஜலான் வரு முன்னீஸ்வரா மண்ணுக்கே முன் பிறந்த எங்கையா நீ ஜலான் வரு முன்னீஸ்வரா மண்ணுக்கு முன் பிறந்த எங்கையா நீ ஜலான் வரு முன்னீஸ்வரா கந்தனுக்கு தந்தையான எங்கையா நீ ஜலான் வரு முன்னீஸ்வரா கந்தனுக்கு தந்தையான எங்கையா நீ ஜலான் வரு முன்னீஸ்வரா வெள்ள வேட்டி கட்டி வந்த எங்கையா நீ அழகான முன்னீஸ்வரா வெள்ள வேட்டி கட்டி வந்த எங்கையா நீ அழகான முன்னீஸ்வரா உன் வாசல் தேடி வந்தோம் எங்கையா நீ ஜலான் வரு முன்னீஸ்வரா உன் வாசல் தேடி வந்தோம் எங்கையா நீ ஜலான் வரு முன்னீஸ்வரா பம்பை ஒளி முழங்கிடவே எங்கையா நீ ஆடி வரும் முன்னீஸ்வரா பம்பை ஒளி முழங்கிடவே எங்கையா நீ ஆடி வரும் முன்னீஸ்வரா பாட்டெடுத்து பாட வந்தோ எங்கையா நீ ஜலான் வரும் முன்னீஸ்வரா பாட்டெடுத்து பாட வந்தோ எங்கையா நீ ஜலான் வரும் முன்னீஸ்வரா சொல்லுங்க ஐயா ஐய நாரே எங்கையா நீ ஜலான் வரும் முன்னீஸ்வரா ஐயா ஐய நாரே எங்கையா நீ ஜலான் வரு முன்னீஸ்வரா பினாங்கிலே குடியிருக்கோ எங்கையா நீ ஜலான் வரு முன்னீஸ்வரா பினாங்கிலே குடியிருக்கோ எங்கையா நீ ஜலான் வரு முன்னீஸ்வரா நீ ஜலான் வரு முன்னீஸ்வரா நீ ஜலான் வரு முன்னீஸ்வரா நீ ஜலான் வரு முன்னீஸ்வரா